உலகத்தில் சிறந்தது எது? எது? எது? எது? உலகத்தில் சிறந்தது எது? உருவமில்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. உலகத்தில் சிறந்தது எது? உருவமில்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. ஆளுக்கு ஆளு தருவகுண்டு, அசலுக்கு மேலும் வளர்வதுண்டு, நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி, அது போடும் குட்டி அதன் பேர் தெரியல இட்டி. இன்னுமா தெரியல வட்டி. உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லா சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது? ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது. அனுபவமாவது அது. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் உனக்கென்றும் சொல்லாமல் சொல்லிடும் தேவதையின் கோவிலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பேர்தாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, உலகத்தில் சிறந்த